अर्जुनान्वेङ्कटनाथार्यः कविता चिरकेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्पूर्वपराये नमः போனரிகரணம் சர்வாண்ணவனமத்தரிகரணம் அந்த அதிகரணத்துல பிராணவித்யா நிஷ்டன் எல்லா அன்னத்தையும் யார் என்ன கொடுத்தாலும் எதமானாலும் சாப்பிடலாமா அல்லது இப்படி இப்படி ஒரு நியமம் உண்டா அப்படின்னு சந்தேகம்லாம் வந்தது. அதுல நியமமே கிடையாது. அங்கங்க வாக்கியம் அங்க வாக்கியம் வந்தது பிராணவித்யானுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது, எல்லா உணவையும் சாப்பிடலாம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால எல்லாம் நேத்தியே கிடையாது சாப்பிடலாம்னு பொறுப்பட்சி சித்தாந்தம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து அந்த அங்கமா விதிக்கப்படல, பிராண வித்தியக்கு இது அங்கம் இல்லை. அது மட்டும் இல்லாம யாருக்கு பிராண சம்சயம் வருதோ, நமக்கு உடம்பு முடியல நம்ம போயிடுவோம் சாப்பிட்டாதான் உண்டு அப்படின்னுட்டு யாருக்கு சிந்தனை வருதோ அவளுக்குதான் பிராண சம்சயம் வந்ததுனாக்க பிராணம் போயிடுமோ தொழில் போயிடுமோ அப்படின்னு வருத்த அப்ப சாப்பிடலாம். அதுக்கு உஷஸ்தியினுடைய உபாக்கியானத்தை சொல்லி அவர் பெரிய பிரம்மவித்து, அந்த பிரம்மவித்தே இந்த மாதிரியாக அனுஷ்டானம் பண்ணார். அப்படி இருக்க எல்லாருக்கும் இது நேர்த்தி, இந்த மாதிரி சாப்பிடுறது இஷ்டத்தையும் சாப்பிடக்கூடாது சர்வ அன்னத்தையும் சாப்பிடக்கூடாது. ஏதோ பிராண சம்சயம் வந்ததுனாக்கா பிராணத்தை பிராணனை தக்க வச்சுக்கணும், அதுக்கே ஏதோ சாப்பிடணும். ஒரே அறியெல்லாம் சாப்பிடக்கூடாது, இஷ்டத்துக்கு எப்ப பாரு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்கு மேல இப்போ யாகாதிகள்லாம் இருக்கு, இந்த யாகாதிகள்லாம் கர்மாக்கள் பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாதிசுவே சர்வாபேக்ஷாச்சிசுவே அப்படின்லாம் சொன்னோம். அதனால யாகாதிகள்லாம் பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கு, அதனால அத அவசியமா அனுப்பிக்கணும் அனுப்பிக்கணும் அப்படின்னுட்டு ஒரு அதிகாரத்தை சொல்லிட்டோம் சர்வாபேஷ அதிகாரம். இப்போ ஒரு சந்தேகம், யாரு பிரம்மத்தை அனுப்பிக்கிறாரோ அவளுக்கு இந்த கர்மாக்கள் பலத்தை எதிர்பார்க்காத தியாகம் ஹோமம் தானம் முதலான கர்மாக்கள் இவைகள்லாம் அங்கமாக இருக்கின்றன, அவைகள் அனுப்பித்தே ஆக வேண்டும் அப்படின்னு தான் சொல்றேன். அப்ப என்ன கேக்குறான், பிரம்ம வித்யா அனுஷ்டனுக்கான அவைகள் அங்கம், அதனால அவன் அனுப்பிக்கணும். அப்பிரம்ம வித்திருக்கானோ ஒருத்தன் பிரம்ம வித்தியையே அனுப்பிக்கல, பிரம்ம வித்தியையே ஒருத்தன் அனுப்பிக்கல, அப்ப அவனுக்கு இந்த கர்மாக்கள்லாம் அங்கமா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சந்தேகம் வந்துருந்தது. அப்ப பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், அவளுக்கு வராது, அவளுக்கு வரவே வராது. பொதுவா பிரிச்சு போகும்போ கர்மா மூணு விதமான கர்மா இருக்கு, அதுல நித்திய கர்மா காமிய கர்மா நைமித்திக கர்மா அப்படின்றது. நித்திய கர்மானா என்ன அர்த்தம், சந்தியாவனம் பண்றோம் அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டிக்கணும் இதெல்லாம் நித்திய கர்மாக்கள். அது பண்ணினா பலன் கிடையாது, பண்ணாட்டாக்கா பாபம் வந்துடும், இது நித்திய கர்மா. காந்தி கர்மா ஆசைப்பட்ட பண்ணிக்கலாம், எனக்கு இந்த பலன் வேணும் சொர்க்கம் அதுக்கோசரம் நான் யாகத்தை பண்ணிக்கலாம், எனக்கு சொர்க்கம்லாம் ஒண்ணு வேணாம் அப்ப பண்ணவே வேண்டாம், இந்த மாதிரிலாம் யோசிக்கப்பட்டிருக்கும். இப்ப அதனால என்ன எடுத்து, இது பொதுவா லோகத்தில் இருக்கிறது, ஆனால் பிரம்ம வித்தியக்கு அங்கமாக இந்த கர்மாக்கள் தான் சில கர்மம், அதெல்லாம் பலன்லாம் இருக்காது. பிரம்ம வித்தியக்கு அங்கம் அந்த கர்மாக்களை பண்ணாதான் பிரம்ம வித்தியை சித்திக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன கேட்கணும், இப்ப என்ன கேட்டோம், இந்த ஒவ்வொரு வர்ணங்களும் அவாவா ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும்னு சொன்னீங்க இல்லையோ. இந்த ஆசிரம தர்மங்கள் இருக்கு, இதெல்லாம் பிரம்ம வித்யானுஷ்டன் வந்து அனுஷ்டிக்கணுமா, அல்லது எல்லாருமே பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவன் அப்பிரம்ம வித்தியை அப்பிரம்ம வித்து பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்காதவன் அத்தனை பேருமே இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கணுமா அப்படின்னு சந்தேகம் தோணுது. அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், நித்தியகர்மா அக்னிஹோத்திரம் சந்தியாவதான் நித்தியகர்மா, அதை அவசியம் பண்ண வேண்டியதுதான். ஆனால் ஒரு மோட்சம் ஆகணும்னு தாமசப்படுறான், அவன் என்ன பண்ணணும், பிரம்மோபாசனம் பண்றான். அவனுக்கு பிரம்மயுத்து பிரம்மஜானி உபாசகன் அப்படின்னா அவனுக்கு பேர் உண்டு. அந்த உபாசனத்துக்கு அக்னிஹோத்திரத்தை அங்கமாக அனுப்பிப்பார். பாதுகோங்க, நித்தியபடி நான் சந்தியாரம் பண்றேன், நித்தியபடி அக்னிஹோத்திரம் பண்ணணும், பண்ணல, இது நிச்சயகர்மா. ஆனால் ஒரு உபாசனம் பண்றான், அந்த உபாசனத்துக்கு இந்த அக்னிஹோத்திரமானது பண்ணப்படணும், அக்னிஹோத்திரம் அங்கமாக பண்ணப்படணும். அத நம்ம ஒத்துருக்கோம், ஏற்கனவே சொல்லிட்டோம் பண்ணணும். அப்ப என்ன ஆகுது, அது வந்து நித்தியகர்மான்னு அர்த்தம் இல்லை, நித்தியகர்மான்னு அர்த்தம் இல்லை. மோட்சம் ஓணும் அப்படின்னாக்கா அதை பண்ணலாம், மோட்சம் வேண்டாதவன் அதை அங்கமாக பண்ண வேண்டாம். அப்படியானாக்கா அது நித்தியகர்மா இல்ல, அது அனித்தியகர்மா, அனித்தியகர்மான்னு ஆகிடும். அதாவது ஒருத்த வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறான், வர்ணாசிரம தர்மத்தை ஒருத்த அனுஷ்டிக்கிறான், அவன் நித்தியகர்மாவை அனுஷ்டிச்ச பலத்தெல்லாம் அபேட்சிக்காம பொதுவா பண்றான், நித்தியபடி பண்றான். ஆனால் அந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக பண்ணுவோம்னாக்கா யாரு பிரம்ம வித்தியை ஓணும்னு பண்றவனோ அவனுக்குதான் அது அங்கமா இருக்கும் அப்படின்னு. அப்போ அது அனித்திய கர்மாவாயிடும், அது நித்தியகர்மா இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால இப்ப என்ன சொல்றான் பூர்வபக்ஷி, பிரம்ம வித்து அதை பண்ணிட்டு போட்டோம் அங்கமாக, அப்பிரம்ம வித்து அதை பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம். அது அதாவது அனித்தியம்னாக்கா பலத்தில் ஆசைப்பட்டு பண்றதுன்றது அனித்தியம் தான், நித்தியம்னாக்கா பலத்தில் அபேட்சை, பலமே அபேட்சை கிடையாது. அந்த மாதிரி பண்ணாக்கா அது நித்தியகரம் தான். இப்ப இவன் மோக்ஷ பலன் வேணும் அப்படின்னு அனுப்பிச்சான், மோக்ஷ பலன் வேணும்னு அனுப்பிச்சான்னாக்கா அது வந்து நித்தியகர்மாவா ஆகாது, எனக்கு காண்டியமா போயிடுச்சு, அதனால அது அனித்தியகர்மாவா இருக்கும். ஆனால் இப்போ பிரம்மவித்தம் பண்ணணும் அபிரமவித்தம் பண்ணணும் அப்படின்னாக்கா அது என்ன ஆகும், ஒரே கர்மா நித்தியகர்மாவா ஆகிடும், அனித்தியகர்மாவும் ஆகிடும். நித்தியம் அனித்தியமும் ஒரே இடத்துல வருமா, வராது, ரெண்டும் பரஸ்பர பின்னங்கள், வேறுபட்டது. அது மட்டும் இல்லாம விரோதமானது, நித்தியம் என்ன அர்த்தம், ஒரே மாறி இருக்கிறது அர்த்தம். அனித்தியம்னாக்க உற்பத்தி உண்டு நாசம் உண்டு அப்படின்னு அர்த்தம். அதனால இத வந்து ஒண்ணு பிரம்மத்தை தூண்டிதான் அனுஷ்டிக்கணும், அப்பிரமத்தை அனுஷ்டிச்சாங்க ஒரே கர்மா, ஒரு இடத்துல நித்தியம் இன்னொருடத்துல அனித்தியம் அப்படின்னு ஆயிடும், அப்படின்னு ஆயிடும். அது விரோதமா போயிடுதுன்னு சொல்லும், நித்தியம் என்ன அனித்தியம் என்ன ரெண்டும் ஒன்னா சேர்த்து போயிடும், ரெண்டும் வரக்கூடாது மாதிரி சேர்ந்து வரக்கூடாது, நித்தியானித்திய சம்யோகம் வரக்கூடாது, நித்தியம் அனித்தியம் ரெண்டுத்துக்கும் ஒன்னா வரக்கூடாது, ஒன்னா வரக்கூடாது. அதனால பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் இந்த மாதிரி இங்க கர்மாவை பண்ணக்கூடாது, ஒரு அக்னிஹோத்திரத்துக்கு அது உபாசனத்துக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்ன நிச்சயமான கர்மாவா அது ஆக முடியாது. அதனால உபாசனம் பண்ணாமல் இருக்கக்கூடிய சாதாரணமானவ அப்ரமத்திற்கள் அப்ரமத்திற்கள் அவெல்லாம் பணவானாம் பண்ண வேண்டாம். அப்ப அவர் என்ன இருந்தாக்கா நூறு விஷயம் வந்துடும். இல்ல அக்னிஹோத்திரம் நித்தியமா பண்றானே அது வேற, மோக்ஷத்துக்கோதரம் அங்கமாக பிரம்ம வித்திக்கு அங்கமாக எவன் அக்னிஹோத்திரத்தை பண்றானோ அது வேற. அதனால ஒருத்தன் பிரம்மவித்தா இருக்கான், அவன் என்ன பண்றான் பிரம்மவித்தியை அனுப்பிக்கிறான், அதுக்கு அக்னிஹோத்திர ஹோமத்தை அவன் பண்றான் அங்கமாக. அப்போ தன்னுடைய வர்ணாசிரமம் பண்ணணும் ஆசிரம தர்மத்தை, அதுக்கோசரம் ஒரு வாட்டி பண்ணணும், இது ஒரு வாட்டி அது ஒரு வாட்டி, ஒரே அக்னிஹோத்திரம் ஒன்னும் நித்திய ரூபமாக ஒரு வாட்டி பண்ணணும், மோட்சத்துக்கு அங்கமாக இன்னொரு வாட்டி பண்ணணும் அப்படின்னு. அதனால அது காட்டிலும் அப்ரம்ம வித்து பண்ணவே தான், பிரம்ம வித்து மாதிரி இந்த வாட்டி பண்ணிட்டு பார்ப்போம் அப்படின்னா பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயமா இருக்கு. அத சித்தாந்திகள் ஒத்துக்கல. இது வந்து ஏன் ஒத்துக்கல அப்படின்னு விநியோக பிரதத்துவ நியாயம் உண்டு. விநியோக பிரதத்துவ நியாயம் சம்யோக பிரதத்துவ நியாயம் அப்படின்னுட்டு மீமாம்சகர் நிர்ணயம் பண்றார். மீமாம்சகர் நிர்ணயம் அந்த கிரமத்தில் இது பண்ணணும், அந்த கிரமத்தில் இதை பண்ணணும். விநியோக பிரதத்துவ நியாயம் ஒரே வஸ்து தான், ஒரே வஸ்து மனங்கள்ல சிராத்தம் பண்றோம், கல்யாணத்திலையும் பண்றோம், சிராத்தத்திலையும் பண்றோம். ஒரு அவரைக்காய் இருக்கு, அந்த அவரைக்காய கல்யாணத்துல ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க, சிராத்தத்திலையும் நல்லா பொடி போட்டு தேங்காய் போட்டு அட்டகாசமா பண்ணிடுறாடு, ஒரே அவரைக்காய் தான். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு நான் போனேன்னு வச்சுக்கோங்க, வைத்தியமா அவ பண்றா நான் சந்தோஷமா அந்த அவரைக்காய் சாப்பிட்டு வந்துடுவேன், எனக்கு அவரைக்காய் தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு வந்துடுவேன். அதே எனக்கு ரொம்ப வேண்டியதான் அவாத்திரம் தோப்புனா சாந்தத்தை பண்றேன், பொண்ணு கல்யாணத்துக்கு அவரைக்காய் பண்ணா அதை நான் திருப்தியா சாத்தேன். ஆனால் அவன் தோப்பனவருக்கு சாத்தம் பண்ற அதுல அவருக்கு ஆக்கிறவங்க பண்ணலாம், நான் அது சாப்பிட மாட்டேன். என்ன அவ சேஷம் எனக்கு எதுக்கு சாத்த சேஷம், அவளுடைய அங்க சேஷம் அது நூற்றனுடைய சேஷம், எங்க கோத்திரம் இல்லை எங்க பங்காளி இல்லை அதனால நான் சாப்பிட மாட்டேன். மாத்திரம் என்ன பண்றோம், எங்க ஆத்திரம் நாங்க எங்க அப்பா அம்மா சாப்பிடுறோம், எங்க மாமனார் அவர் தோப்பனாருக்கு சாத்தம் பண்ணல அதெல்லாம் நான் சாத்ததில்லை, அதே எங்க மாமனாருக்கு இப்ப பண்ற அதை நான் சாப்பிடுறேன், ஏன்னா மாமனார் ஆச்சாரிய ஸ்தானம் அதனால நான் சாப்பிடுறேன். பாருங்க ஒரே அவரைக்கா, அந்த அவரைக்காவானது கல்யாணத்துல பண்ணா சாப்பிடுறேன், அதே சிராதத்துல பண்ண நான் சாப்பிடறதில்லை. இதுக்கு பேர் தான் விநியோக பதற்கம், எங்க விநியோகம் பண்றேன், எந்த இடத்துல இது அங்கமா இருக்கு, எதுக்கு பண்றோம், எதுக்கு பண்றோம் தான் பார்க்கணும். பாருங்க வேதத்துல வாங்க அக்னிஹோத்திர ஹோமம், அக்னிஹோத்திர ஹோமம் அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை ஒருத்தன் நித்தியமா பண்றான், இன்னொருத்தன் காமியமா பண்றான், இன்னொருத்தன் மோட்ச வித்தியக்கு அங்கமாக பண்றான். ஒரே அக்னிஹோத்திர கண்ணா ஒரே அக்னிஹோத்திர ஹோமா இருந்தாலும் அது என்ன பண்றோம், யாகத்து கோத்திரம் அதாவது நித்திய கர்மாவ அண்ணாசம தர்மத்தை அனுப்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் பண்றான், அப்படின்னு ஒருத்தம் பண்றான். அதே அக்னிஹோத்திரத்தை பிரம்ம வித்தியக்கு அங்கமாக ஒருத்தன் பண்றான், இன்னொருத்தன் என்ன பண்ண காமியமாக எனக்கு சொர்க்கம் வேணும் அதுக்கோசரம் பண்றான், எனக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கத்துக்கு அக்னிஹோத்திர ஹோமமானது தேவையானது அப்படின்னு பண்றான். இப்ப காமிகர்மாவும் கொடுப்போம், ஏன்னா நமக்கு காமிகர்மா தேவையில்லை. ஆனால் இந்த நித்தியமா பண்ற பாங்கோ அதுவும் பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கு, அதுவும் ரெண்டும் ஒன்னா பண்ணிடு ஒரே சமயத்துல. அது தந்திரம்னு அது சொல்ற தந்திரம்னு அதுக்கு அர்த்தம். அது மீனாம்சிகால் வந்து அர்த்தம் பண்றா தந்திரம்னாக்கா ஒரு அத்தியாயமே இருக்கு, பதினோராவது அத்தியாயம் தந்திரம் பேர். அதாவது என்ன அர்த்தம், ஒருத்தர் என்ன பண்ற, ஒருத்தர் என்ன பண்ற, அவர் படிக்கணும், படிக்கிறதுக்கு புத்தகம் எடுத்துக்கணும், கண்ணாடி எடுத்துக்கணும், அதுல குறிப்பு எடுத்துக்கிறதுக்கு நோட் வேணும், பேனா வேணும். இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வழக்கெடுத்து எழுத்து, அப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வழக்கெடுத்து மாட்டாரு. அவர் என்ன சொல்ல அப்படின்னாக்கா ஒரே வழக்குதான், ஒரே வழக்கெடுத்து வந்து தனக்கு வேண்டிய புத்தகம், நோட்புக்கு, கண்ணாடி, பேனா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இதான் தந்திரம், ஒரே வழக்க வச்சு அவருக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணுங்க. இது பேர் தந்திரம் பேர். அது மாதிரி இங்கேயும் தந்திரமாக பண்ணிருந்தாங்க, நித்தியமான அங்கவஸ்தம் அந்த மாதிரி பிரம்ம வித்தியைக்கு அங்கமான அங்கவஸ்தம் ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ணிருந்தோம். ஒரே வாட்டிதான், ஒரே வாட்டிதான் பண்ணணும். அத ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரே வாட்டி பண்ணணும். இதுதான் தந்திரம். அதனால என்ன பண்ணுவோம், அப்ரம்ம வித்து எப்பொழுதும் அனுப்பி பண்ணணும், பிரம்ம வித்தோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரி பண்ணிடுவான். உலகம் பேசி போர் அவனை ஐசிந்த அதனால பிரம்ம வித்தோ ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ணிடுவான். இப்படி பண்ணிட்டதுனால இதுதான் விநியோக பிரதட்சண நியாயம், சம்யோக பிரதட்சண நியாயம். ரெண்டுத்துக்கும் முரண்பாடு வரக்கூடாது, ரெண்டுத்துக்கும் முரண்பாடு வரக்கூடாது. ஒரே வாக்கியம், ஒரு வேத வாக்கியம் இருக்கு. அந்த வேத வாக்கியம் என்ன சொல்லித்தது, என்ன சொல்லித்தது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பிரம்ம வித்தியா அனுப்பிச்சுடு, அதுக்கு அக்னிஹோத்திரத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு நம்மளுக்கு நித்தியப்படி கர்மாவை அனுப்பிச்சுடு, நித்தியப்படி கர்மாவை அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்றது. இப்போ ரெண்டுத்தையும் பண்ணியாவும் தனித்தனியாக பண்ணுவான். அது எப்படி இருக்கு, ஒருத்தன் தலையை பிரசாதம் பண்றான், பிரசாதம் பண்ணிச்ச அவன் பண்ணது என்ன, ஏதோ ஒரு உத்தேசமா பிரசாதம் பண்றான் பெருமாளுக்கு, பெருமாளுக்கு ஏதோ ஒரு பிரசாதம் பண்றான். அந்த பிரசாதம் ஆனது சில பேர் பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல சாப்பிடுவார், பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம சாப்பிடுவார். ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்ட்டு அதை பண்ணி சாப்பிடுவார், பழைய பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார். இப்ப அந்த பிரசாதம்ன்றது பெருமாளை சமர்ப்பித்தாலும் சமர்ப்பிக்காட்டாலும் பிரசாதம் பிரசாதம் தான். ஆனால் ஒருத்தன் சுவார்த்தமா பண்ணிக்கிறான், இன்னொருத்தனோ சுவார்த்தமா பண்ணிக்கிறான், பெருமாள் போதனம் பண்றான். ஏன்னா தர்மசாஸ்திரம் சொல்லிடுச்சு, நப்பச்சே அண்ணம் ஆத்மனே, தன போதனும் தெளிவு பண்ணிக்கூடாது, ஒரு அதிதிய உத்தேசம் பண்ணணும். அந்த மாதிரிதான் தர்மசாஸ்திரம், அதனால முடியும். அதனால அக்னிஹோத்திரம் ஒன்று, அந்த அக்னிஹோத்திரம்ன்றது பிரம்ம வித்தியை அனுப்பிக்கிறவனும் பண்றான், அப்பிரம்ம வித்தியை பிரம்ம வித்தியை அது பிரம்ம வித்தியை அனுப்பிக்காதவன் தானே, அவனும் அதை பண்றான். அதையும் அவன் பிரம்ம வித்தியை அனுப்பிக்காதவனும் அக்னிஹோத்திரத்தை பண்ணணும், பிரம்ம வித்தியை அனுப்பிக்காதவனும் பண்றான், பிரம்ம வித்திய அனுப்பிக்கிறவனும் பண்றான். இது லோகத்திலும் சொல்லிட்டாங்க, அதுல நித்யாக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி அதை பண்றான். பிரம்ம வித்யான்னு பாருங்கோ அவனும் அக்னிஹோத்திரம் பண்றான். அப்ப அது நிச்சயம்தான் அனுபவம், அதுவே பிரம்ம வித்யக்கு அந்தம். இது எப்படின்னாக்க சந்தியாவந்தனன்றது எல்லாரும் தான் பண்ற, எல்லாருந்தான் பண்ற சந்தியாவந்தனம், எல்லாரும் தான் பண்ற, எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்ணாரு. அதுல பிரம்ம நம்ம எல்லாம் சொல்லாகிட்டார், நாம எல்லாம் என்ன பண்றோம், பிரபஞ்ச பிரபத்தி பண்ணதா, நம்ம சந்தியாவனம் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிரபஞ்சத்துக்கு சந்தியாவந்தனம் கிடையாது, அக்னிஹோத்திரம் கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே அவன் பண்றான், அப்புறம் இவனும் பண்றான். இது சுவாமி தேசிகன் உத்தர கிருத்தியாவில் இருக்கிற ஒரு உதாரணம் சொல்றேன், ஏற்கனவே வித்தியாசம் பண்ணி. அதாவது தாயகிட்ட அழைச்சு ஒருத்த என்ன பண்றான், பந்தயத்துக்கோசம் தாயகிட்ட விளையாடுறான், பந்தயம் வச்சு பணம் பந்தயம் வச்சு தாயகிட்ட விளையாடுறான். அப்போ காயெல்லாம் கரெக்டா எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்றான். பந்தயம் இல்ல பொழுதுபோக்குதானே, அவங்க இஷ்டத்துக்கு தாய வைக்கணும்னா இஷ்டத்துக்கு காய வைக்க முடியாது, இஷ்டத்துக்கு காய வைக்க முடியாது. அப்படியும் சரியா காய வைக்கணும், இத தேசியன்னு உதாரிக்கிறேன். அந்த மாதிரிதான் இது ஒரு பிரம்ம வித்யா இஷ்டம், பிரம்ம வித்யா அனுப்பிக்கிறான். அப்போ அக்னிஹோத்திரத்தை பண்றான், அது முக்கியமாகவும் இருக்கும், பிரம்ம வித்யக்கு அங்கமாகவும் இருக்கும், பிரம்ம வித்யக்கு அங்கம் நித்தியமாகவும் இருக்கும். ஒன்னே தான் இதான் தந்திரமா பண்றது, இத சொல்றது அது தந்திரமா பண்றது அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன தந்திரமா பண்றது அர்த்தம், இதுதான் சொல்றது. அப்படின்னுட்டு அதுல இது ரெண்டும் பண்ணணும். இதுக்கு பேர் தான் சம்யோக பிரதக்தம் நியாயம் பேரு, விநியோக பிரதக்தம், சம்யோக பிரதக்தம், சம்யோக பிரதக்தம், விநியோக பிரதக்தம் பேர். ஒரே கர்மாவ ரெண்டுக்கும் உபயோகப்படுத்துற மாதிரி, ஒன்னு பிரம்ம வித்யக்கு அங்கமாக, இன்னொன்னு பந்தாசிரமம் பண்ணாங்க, ரெண்டுத்துக்கும் அது அங்கீகரிக்கிறது. அதனால எல்லாரும் பண்ணித்தான் ஆகணும், ரெண்டு வாட்டி பண்ண வேண்டாம், ஒரு வாட்டி பண்ணாலே போரும். பிரம்மவித்யான பிரம்மவித்யான ரெண்டு வாட்டி பண்ண வேண்டாம், ஒரே வாட்டி பண்ணாலே போரும். அதே இவருக்கா பாருங்களோ பிரம்ம வித்யா அனுஷ்டிக்காதான், அவன் அவன் நல்லா சொல்றதை அனுப்பிக்கிறான். அதனால இது இந்த பிரம்ம வித்யா என்ன, பிரம்ம வித்யா அனுப்பிக்காதவன் என்ன, இவா எல்லாருமே அனுப்பிச்சுதான் ஆகணும், விட்டக்கூடாது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல சுவாமி அதாவது சூத்திரகாரர் சொல்ற. இத ஒரே நாலு சூத்திரங்கள் இதுல இருக்கு, சங்கராவாக ஒரே ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பார்த்தாக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு கர்மா, அந்த கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கு, அதை பண்ணணுமா வேண்டாமா, பண்ணிதான் ஆகணும். அது யார் யார் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். ஆனால் ஒத்த எப்படி பண்ண, என்னுடைய நித்தியகர்மம் அது, அப்படி நான் பண்றேன்னு பண்றேன், அது ஒரு விநியோகம். அதாவது எந்த சங்கல்பத்துல பண்றான் அப்படின்னு நான் பார்த்தேன். இன்னொருத்த என்ன பண்றான், பிரம்மத்தியான் அதுக்கு அங்கமாக பண்றான், அது வர்ணாசிரம தர்மமாவும் ஆகணும், அந்த மாதிரி பிரம்ம வித்தியக்கு அங்கமாவும் ஆகணும். ஒரே இதுதான், ஒரே வஸ்துவ ரெண்டுத்துக்கும் உபயோகப்படுத்திக்கிறது, இது தந்திரம் மீமாம்சகர் சொல்றார். அந்த கிரமம் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லோகத்தினாலேயே படிக்கிறேன். இப்ப ஸ்லோகம் பாருங்க, வர்ணாதேஹே கர்மணாம் ஸ்ருதிபிரபிதே பிரம்ம வித்யாங்க பாவனா தஸ்மாத் அப்ரம்ம நிஷ்டே ததனுசரணாத் செயலி தெய்வாஸ்துமேவம் நித்தியத்வஸ்யாதி சித்தே ததுசித வினியுக்தி ததுவித வினியுக்தி அந்யதா. ஒரே நிமிஷம், தந்திரம் காமியோத்ராதிவத் இஹ பரவித் நித்யவர்க்கேபி யோக்யம். அப்படின்னுட்டு ஒரே ஸ்லோகம், வர்ணாதேஹே கர்மணாம், வர்ணாசிரம சம்பந்தம், வர்ணங்கள் என்ன, அந்த வர்ணத்துக்கு இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் என்ன, அதுல என்னென்ன சம்பந்தி, சந்தியாவனம், அக்னிஹோத்திரம், சோமயானம், இதெல்லாம் இருக்கு. அவைகளுக்கெல்லாம் பிரம்ம வித்யாங்க பாவா, பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கும். அப்படின்னுட்டு ஸ்ருதிபிஹி அபிநிதேஹி, ஸ்ருதி வேத வாக்கியங்கள் புராணத் வாக்கியங்கள்னால சொல்லப்பட்டிருக்கு. எங்க இருக்கு, சமயதம் வேதானோஜன பிராமணாக தபசா அநாசகேன அப்படின்னு இருக்கு, அதனால இங்க இருக்கு. ஆகவே இத வந்து அங்கபாவம், பிரம்ம வித்யக்கு இவைகள்லாம் அங்கமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்படி சொன்னதுனால தஸ்மா அந்த காரணத்தினால அப்ரம்மனிஷ்டே பிரம்ம வித்திய அனுஷ்டிக்காதவன், அவன் கேவலமான அதிகாரி, சாதாரண மனுஷியா சந்தியாவனம் பண்றான், ஒரு சரணாகிதனும் சந்தியாவனம் பண்றான். அப்போ சாதாரணமா பண்றானே அவன் இந்த கர்மாவை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா, தத்து அனனுசரணா அனுசரிக்கிறேன், ஏன்னா பிரம்ம வித்திய தான் அவன் அனுஷ்டிக்கிறதுக்கு, பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாக்கா அதுக்கு அங்கமாக இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும். பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலன்னாக்க இவன் அனுஷ்டிக்க வேண்டாம். அவன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலையே, பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாதானே இது அங்கமா இருக்கும், அதையே இவன் அனுஷ்டிக்கல. அவன் இதை அனுஷ்டிக்காததுனால இவனுக்கு இது வரவே வராது, இது வரவே வராது. அதனால இவன் பண்ணவே வேண்டாம், இவன் பண்ண வேண்டாம். அதே மாதிரியே வந்து செய்தி தெய்வம், இந்த கர்ம விதி நம்மளாம் எப்படி பெற்றவா அப்படின்னு நம்ம கர்ம வசியா, ஆனா பூர்வ விஷயங்கள் சொல்றான், யாரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த கர்ம மக்கள், இவனும் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கல. அதனால கர்ம விதி வாக்கியம் தான் இருக்கு, அதுக்கு அடங்கினவன் இவன் இல்லை, சாதாரண அப்ரமணிஷ்டன். அதனால அவன் பண்ண வேண்டாம், அவன் பண்ணவே வேண்டாம். பண்ணினான்னாக்க அவனுக்கு தான் கஷ்டம், இது வேண்டியதில்லை. அப்படி பண்ணினா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா நித்தியம் அனித்யம் அப்படின்னு விரோதம். அது மட்டும் இல்லாம இவன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சந்தியாவனம் பண்ணணும், பண்ணால என்னக்க அதுக்கு பிராயசி பண்ணு, அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணணும், அது பண்ணலையா அதுக்கு பிராயசி பண்ணு, இப்படி எல்லாம் பிராயசித்தான் இருக்கு. ஆனா பூர்வபக்ஷி அதான் பண்ணவே வேண்டாம். அதனால பொறுப்புள்ள அபிப்பிராயம் என்னன்னாக்கா, இவன் வந்து இது பண்ணல, இவன் அனுட்டிக்க வேண்டாம், அனுட்டிக்கவே வேண்டாம். ஏன்னாக்கா அவன் தான் அவனுக்கு பிரம்ம வித்தியை அனுட்டிக்கலையவன், பிரம்ம வித்தியை அனுட்டிச்சா தானே பண்ணணும், அவன் அனுட்டிக்கவே இல்லை, அதனால வேண்டாம் அப்படின்னு பொறுப்பற்றி சொன்னான். அதுக்கு கண்டனம் மைவம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பிரம்ம வித்தியை அனுட்டிக்க பிரம்ம வித்தியை அனுட்டிக்காதனால இவன் இந்த கர்மாக்களை அங்கமாக அனுட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் வினியுக்தி அந்யபாவ அனுசார ஒரே கர்மா தான், ஒரே கர்மாவ இவன் என்ன பண்ணா அப்ரம் வித்து இந்த கர்மா என்னுடைய நித்திய அனுஷ்டானத்துல வருது, நித்திய அனுஷ்டானத்துல வருது, அதனால இதை நான் ஒட்டிக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு விநியோகம். பிரம்மத்து என்ன பண்றான், நான் இந்த கர்மாவ எனக்கு நித்திய கர்மாவும் இருக்கு, அதே மாதிரியாக இது பிரம்ம வித்தியைக்கு அங்கமாவும் இருக்கு, அதனால இதை நான் அனுட்டிக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் பண்றான். பொது வச்சுட்ட எது எப்படியோ அவன் அப்புறம் அது அவனுக்கு அது அப்படியாக உபயோகம் பண்றான். ஒரே கர்மாவ என்னுடைய நித்திய கர்மா, நித்திய அனுஷ்டானத்துல வருது, அதை நான் பண்றேன் அப்படின்னுட்டு அப்புறம் பண்றான். பிரம்மவித்தோ ஒரே அக்னிஹோத்திரம், இது பிரம்மவித்திக்கும் அங்கமா இருக்கு, நித்திய கர்மாவாகவும் இருக்கு, அதனால நான் நோட்டிக்கிறேன் ஒரே வாழ்க்கை. காந்திகமாவும் பண்றான், அப்போ எனக்கும் சொர்க்கம், அதுக்கோசரம் நான் இந்த அக்னிஹோத்திரத்தை பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால வினியுக்தி, வினியுக்தினா விநியோகம், அது அந்யபாவம் சார், அங்க ஒரு விநியோகம் இங்க ஒரு விநியோகம், அந்த மாதிரி விநியோகம் தான் விநியோகம் திட்டம், தனித்தனியா விநியோகம், அது நித்தியகர்மா நித்தியானுஷ்டானம், இது பிரம்ம வித்தியைக்கு அங்கம், இன்னொன்னு காமியமான சொர்க்கத்துக்கு அங்கம், அப்படி அந்த மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கு. அனுசாராத்து நித்தியத்துவ சித்தி, ஒரே கர்மா தான், அது நித்தியமாகவும் இருக்கு அனித்தியமாகவும் இருக்கு, நித்தியமாகவும் இருக்கு அனித்தியமாகவும் இருக்கு. அது அமைப்பு அப்படி சொன்னா அப்படி நாங்க ஒத்துக்கல, பிரம்மத்திக்கு அது நித்தியகர்மா, பிரம்ம வித்தியைக்கு அதை நான் அனுப்பிக்கிறேன், பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக அனுப்பிக்கிறேன், அவ்வளவுதான். அது நித்தியகர்மாவும் ஆயிடும், பிரம்ம வித்தியைக்கு அங்கமாவும் ஆயிடும். போர்பட்டி சொன்ன மாதிரி நித்தியம் வரும் அனித்தியம் வரும், அது வரலையும் வராது, அந்த விரோதமே கிடையாது. அதனால விநியோக பிரதத்துவாக்கு, விநியோக பிரதத்தம் இருக்கு, தனித்தனியா பண்றது, அதனால நித்தியத்துவம் வந்திருக்கு. ஒருத்த வித்தியை அனுப்பிச்சுக்கிறான், அவனுக்கு நித்தியகர்மா அது பிரம்ம வித்தியைக்கு அங்கமாவும் இருக்கு நித்தியகர்மாவும் இருக்கு. ஆனால் இந்த அப்பிரமனிஷன் இருக்கோ பிரம்ம வித்தியா அனுஷ்டன் இல்லை அனுபாசகன், அவனுக்கு எப்படி நித்தியகர்மாவா பண்ணிட்டு போறான், அதனால அது கூடாதுன்னு சொல்ற நீ, அவன் தன்னுடைய நித்தியகர்மாவா அனுப்பிச்சான். இவன் பிரம்ம வித்தியைக்கு அங்கமாகவும் நித்தியகர்மாவாகவும் அனுஷ்டிக்கிறான், இவர் என்ன விரோதம் வந்தது, விரோதமே வரல. அதனால பிரம்ம வித்தியைக்கு அங்கமாகவும் நித்தியகர்மாவாகவும் ஒரே மாதிரி பண்ணிருந்தான், ஒரே சமயத்தில் பிரம்ம வித்யாலட்சணம். அப்பிரம்ம வித்யாலட்சணம் அப்படின்னு பண்றான் அப்படின்னாக்கா நித்தியகர்மாவா அனுஷ்டிக்கிறான், நான் பண்ண வேண்டிய நித்தியகர்மா இது பிரம்ம வித்யாலட்சம் காத்தா சீத்தாவணும் அப்படின்னா அப்பிரம்ம வித்யாலட்சம் சீத்தாவணம் அப்படின்னு சொல்ல முடியுமா, எல்லாருக்கும் தான் ஸ்நானம் விகிதம், அது மாதிரிதான் இது எல்லாரும் இத்த அனுஷ்டிச்சுதான் ஆகும் அப்படிங்கறத சொல்ற நித்தியத்துவம். அதனால இது எப்படின்னாக்க பரவித்து இங்க என்ன பண்றான், பரவித்து பிரம்ம வித்யா அனுஷ்டன் அவன் என்ன பண்றான், நித்திய வர்க்கி வெட்டி இந்த பிரம்ம சம்பந்தியான நித்திய கர்ம வர்க்கம் நித்திய கர்மாக்கள் இருக்கு, அதுலயும் இருக்கு காமியாக்னிஹோத்திர அதிபதி அக்னி ஒரே அக்னிஹோத்திரம். அது எப்படி இருக்கும்போது காமியமாகவும் பண்ணலாம் நித்தியமாகவும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம், அவ அவன் இஷ்டம் தான். நீ காமியாக்னிஹோத்திரமும் ஒருத்தன் பண்றான், அது மாதிரி நித்தியாக்னிஹோத்திரமும் ஒருத்தன் பண்றான். அத மாதிரி இடத்துலயும் பிரம்ம வித்திய அனுஷ்டிக்கிறவனும் இந்த அக்னிஹோத்திரத்தை பண்ணலாம். அதே மாதிரி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்காதவன் அவன் நித்தியகர்மாவாக பண்ணுவான், இதுல விரோதம் ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த மாதிரி இருக்கு. ஆக தந்திரம் யோக்கியம், தந்திரமாத்தான் இப்ப பண்ணணும். ஒரு வாட்டி பண்ணாலே போதும் எல்லாமே தெரியப்படுது. நம்ம சொர்க்கத்துக்கு ரொட்டிக்கு மாட்டோம், பிரம்ம வித்தியை அங்கமா பண்றோமா சரி அது ஆயிடுச்சு. அதுவே சாமானிய கர்மம் ஆயிடுது, நித்தியமே அனுஷ்டிக்கிறது. அப்பிரம வித்தோ அவன் பிரம்ம வித்தியை அங்கமா எல்லாம் பண்ணல, நித்திய கர்மாவை தான் அனுஷ்டிக்கிறான் அவனுதான். அதனால தோஷமே இல்லை. அதனால நித்தியமோ காமியமோ சுரூபைக்கு வராது. ஏன் வராது? விநியோகப்படுத்த பார்த்து ஒருத்தன் படத்துக்கோதம் பண்ணா இன்னொருத்தன் படாதிருந்த விதமா பண்ணான். ஆனால் ஒருத்தன் படத்துக்கோதம் பண்ணாலும் மோட்சங்கிற பலன் அதுக்கு அங்கமான நோட்டிக்கிறேன் அப்படின்னு பண்ணினாலும், அல்லது ஒருத்தன் அந்நியோதமாவும் பண்றான் அது சொர்க்கத்துக்கோதனும் பண்றான் நித்தியத்துக்கோதனும் பண்ணான்னு ரெண்டும் ஒரே சில இதில் பண்ணான். நான் நிச்சயமும் கரெக்டான பண்ணணும் அக்னிஹோத்திரம் சொர்க்கத்துக்கு கோசமும் நான் பண்றேன், அப்ப நான் என்ன பண்ணணும், சங்கல்பம் ஒரே ஹோமத்தை நித்தியகர்மாவும் அன்னைக்கும்படியாகவும் சொர்க்கத்துக்கு கோசம் காமிய கர்மாவும் அனுஷ்டிக்கும்படியாகவும் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பிரம்ம வித்தியைக்கு அங்கமாகவும் வெறும் வித்தியாரத்தான் ஆசவகர்மன் அதுக்கு அதுக்கு அங்கமாகவும் அனுஷ்டிச்சுட்டு போறோம். அதனால ஒன்றும் விரோதம் இல்லையே. ஆகவே இதுதான் சரியான பத்தி அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால படிக்கிறேன். இப்போ ஸ்லோகம் பாருங்க, வர்ணாதே கர்மநாமி சுதிபிர் அபிததே பிரம்ம வித்யாங்க பாவ தஸ்மாத் அப்ரம்மனிஷ்டே தது அனனுசரணாது நித்யத்வஸ்யாபிசித்தேஹே தது சித்த விநியுக்தி அன்யத் பாவானுசாராத் தந்திரம் காம்யாக்னிஹோத்ராதிவத் இஹ பரவித் நித்யவர்க்கே ப்ரயோஜ்யம். இதே நாலு சூத்திரங்கள், அந்த சூத்திரத்தையும் இப்போ கொஞ்சம் பார்த்துடலாம். ஆசிரம கர்மாபி அப்படின்னு சொன்னார். யாகம் முதலான கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தைக்கு அங்கமா இருக்கு. அவைகள்லாம் மோட்சத்தை அடையத்துக்கு யாருக்கு ஆசை இல்லையோ, மோட்சத்தை அடையணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இல்லையோ அவன் வெறும் ஆசிரமத்தில் இருக்கான், வெறும் ஆசிரமம் வேதாசிரமம் அவன் பண்ணணும் வேண்டாம் அப்படின்னா பூர்வஷி பண்ண வேண்டாம். சித்தாந்தியோ இது விதிக்கப்பட்டிருக்கு, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னு நிச்சயம் தான். எவ்வளோ நாள் இவன் ஜீவிச்சிருக்கானோ அவ்வளோ நாள் இவனுக்கு இந்த அக்னிஹோத்திரத்தை அனுப்பிச்சு ஆகணும். அதனால விகிதத்துவாச்சு விதிக்கப்பட்டிருக்கிறதுனால விகிதத்துவாச்ச ஆசிரம கர்மாச்சு ஆசிரம கர்மாவையும் அனுப்பிச்சுதான் ஆகணும். அப்ரம ரஷ்டனா இருந்தா கூட அப்ரம இருக்கு, பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்காதனா இருந்தா கூட அவன் இதை அனுஷ்டிச்சுதான் ஆகணும் கர்மாவில் அப்படின்னு சொன்னது. அதனால நித்திய கர்மாவை எப்படி பண்ணணுமோ அப்படியே பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு வீரத்வாச்சு ஆசிரம கர்மாபி இது முதல் அதுக்கப்புறம் இது வந்து பிரம்மவித்தியைக்கு அங்கமாதான இவையெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, யாகம் தானம் ஹோமண்ணம் அப்படி இருக்குச்சு வந்து வித்யா வித்தியாசம் தான் அது பிரம்மவித்திக்கு சேஷம் அங்கம் அதுக்குதான் ஒட்டிக்கணும். அதை விட்டுட்டு இவன் வந்து அப்பிரமவித்தி கூட பண்ணணும் அப்படின்னா எதுவும் சொல்லணும், அதுக்கு ஒண்டி அனுப்பிச்சா போதும் அப்படின்னு கேட்டாக்க சகாரித்தேன் வித்யா உற்பத்தி துவாரே, இந்த பிரம்ம வித்தியா இருக்கு அதுக்கு உற்பத்தி பண்றது, இவைகள்லாம் இருந்தாத்தான் மனசுல கல்மஷங்கள் எல்லாம் போகும். அப்படி போச்சுன்னா தான் இவன் என்ன பண்ணுவான், இந்த பிரம்ம வித்தியை அனுப்பிக்க ஆரம்பிச்சு, அதனால பிரம்ம வித்திய உற்பத்தி ஆகும். அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கர்மாக்களை அனுப்பிக்கிறோம். அதனால அக்னிஹோத்திரங்கள்லாம் எப்படி ஜீவனாதிகாரமும் இருக்கு சொர்க்காதிகாரமும் இருக்கு, சொர்க்கத்துக்கும் அது சகாரி. அது மாதிரி ஜீவனம் எப்பொழுதும் ஜீவிச்சு முடிக்கிறபடியும் கல்யாணம் பண்ணிட்டு கிரகிணி வந்துட்டாங்க அவனோட சேர்ந்து ஆதாரம் ஆரம்பிச்சு நித்தியப்படி அக்னிஹோத்திரத்தை பண்ணணும் அப்படின்னு தனுதாசம் பண்ணது. அதனால இந்த விநியோகப்படுத்த பேச்சுக்கணும் சககாரி சககாரியா இருந்தது, அதனால அது சொல்றது அதே தான் ருச்சிதான் ஆகணும். விநியோகப்படுத்தம் முரண்பாடே கிடையாது, விரோதமே கிடையாது, இதான் ருச்சிதான் ஆகணும் அப்படின்னுட்டு இரண்டாவது சுத்தத்தில் அர்த்தம். அதே மாதிரி இது வேற அது காமியாக்னி ஹோத்திரம் வேற நித்யாக்னி ஹோத்திரம் வேற அவரை பிரம்மவித்தியைக்கு அங்கமா இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றேன். சர்வதாபி தயவ உபயலிங்காது தயவ அதே கர்மாக்கள் எல்லா சர்வதாபி சர்வதா சர்வதா இல்ல சர்வதா எல்லா விதத்தினாலையும் எல்லா விதத்தினாலையும் அதாவது பிரம்மவித்தியோதனும் பண்ணணும் ஆசிரமத்துக்கோதனும் பண்ணணும், பிரம்மவித்தியோதனும் அனுப்பிக்கணும் ஆசிரமத்துக்கோதனும் அனுப்பிக்கணும். அதே ஒரே யாகம் தான் ஒரே ஹோமம் தான் இவைகள்னா பிரம்மவித்திய சங்கமாகவும் அனுப்பிக்கலாம் நித்யாத்மோத்தனமாகவும் அனுப்பிக்கலாம் ஆசிரமமாக ரெண்டுமே ஒன்னா அன்பிக்கணும். சர்வதாபி அனைத்துனாலும் அதே ஒரே கர்மா தான், அந்த கர்மாக்களை உபயோகிக்க மலையாளம் யஜ்யம் அப்படின்ட்டு யஜ்யம் என்ன அவர் பிரம்மவித்திக்கு அந்த நித்திய கர்மாவும் இருக்கும் அப்படிதான் இருக்கு சாஸ்திரத்துல யாவஜீவம் அக்னிஹோத்திரம் பிராமணாக இது வந்து யஜ்யான ஆனால் ரெண்டு பேர் இருக்குன்னு ஒத்துக்கொண்டாங்க ரெண்டு அடையாளமும் சுத்தி இருக்கு. அதே மாதிரி அனதிபவன் கிடைக்கிறது அனதிபவன் கிடைக்கிறது என்ன அபிபவம் இல்லை அனதிபவமே இருக்கு. என்ன அர்த்தம் தர்ம என பாபம் அவனுக்கு அப்படின்னு இருக்கு. நம்ம பண்ற பண்டிதாபூர்வ கர்மாக்கள் அந்த கர்மாக்கள் எல்லாம் இந்த மாதிரி பலாபி சந்தேகமான தர்மத்தை பண்ணா அந்த பாபகர்மாக்கள் பிரதிபந்தங்கள்லாம் வந்து பார்க்கணும், அந்த பிரதிபந்தங்கள்லாம் போயிடணும். நான் என்ன பண்றேன், நான் ஃபேன் போடுறேன், நான் பிரம்மத்தையே பண்றேன், அந்த சமயத்துல கர்மாக்கள் அனுப்பிக்கிறேன். இந்த கர்மாக்கள் எல்லாம் அனுப்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னா நாம என்ன பாபங்கள்லாம் பாபங்கள்லாம் அது போடணும் பாபங்கள்லாம் போடணும் அப்படின்னு இருக்காது. ஆனா பாபங்கள்லாம் போடணும் சொல்லி தோன்றா, ஆனா இந்த இது இருக்கு பாருங்க இவைகள் போகாது இந்த கர்மாக்கள் பிரம்மவேத்திக்கு அங்கமா இருந்து கர்மா இருக்கும். அவையெல்லாம் மனசுத்தமா இருக்கும். அப்ப பிரம்மவேத்தியே உண்டாயிடும். பிரம்மவேத்திய அவனும் ஜெயிப்போம். எவ்வளவு கோடல் மனசுத்தமா இருக்கோ அவ்வளவு கோடல் பிரம்மவேத்தியானது வளர்ந்து ஜெயிப்போம். அனைவரும் வந்து கத்திரிக்கும். அதனாலே தெரிஞ்சுப்போம் இந்த கர்மாவானது நித்திய கர்மாவாகவும் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி பிரம்மவித்தியக்கு அங்கமாகவும் இருக்கும். ஒரே யாகம் தான் ரெண்டுத்துக்கும் அகம். இப்படி சொன்னதுனால நித்திய கர்மா அது மாதிரி இந்த பிரம்மவித்திக்கு அங்கமான கர்மம் எல்லாம் ஒன்றுதான். ஒரே கர்மாவை தான் அனுப்பிக்கிறோம். அதனால தந்திரமாக அனுப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத இந்த சூத்திரங்கமான காட்சி கவிதாத்திரிமாரணேதாந்தே மகா கொஞ்சம் கடினமான விஷயம் மாதிரி என்ன புரிஞ்சு முடிஞ்சாக அப்படியே.